அப்பனே, நான் என்னாலாகும் எல்லாம் படைத்தேன் தொந்தி அப்பனே. இன்னும் உனக்கு என்ன வேண்டும் ஆனை முகத்தனே, அதை எடுத்து சொன்னால் படைக்கும் மகிழ்வன் தும்பி கையனே. உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் தொப்பை அப்பனே, நான் என்னாலாகும் எல்லாம் படைத்தேன் தொந்தி அப்பனே. அப்பனே,